நீரெடுத்து தொட்டகையில் மேலெடுத்து தோகைமையில் மீதமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்த வடிவேலவனை காட்டுவது ஆறெடுத்து மந்திரம் சொட்டத்திரு நீரெடுத்து தொட்டகையில் வேலெடுத்து தோகைமையில் மீதமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்த வடிவேலவனை காட்டுவது ஆறெடுத்து மந்திரம் ஆறெழுத்து மந்திரத்துள் ஆடும் ஒரு சுந்தரத்தை அன்றி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே பகல் சிந்தனை செய் நெஞ்சமே ஆரெழுத்து மந்திரத்துள் ஆடும் ஒரு சுந்தரத்தை அந்தி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே அந்தி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே அந்த ஆரெழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதிடினும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே அந்த ஆறெழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதிடினும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே தொட்டதில் நீரெடுத்து தொட்டகையில் வேலெடுத்து கோகைமையில் மீதம் அந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்த வடிவேலவனை காட்டுவது ஆறெழுத்து மந்திரம் ஒரு கன்று வழங்கும் நமக்கு நின்று வளர் செல்வம் பதினாறுமே நின்று வளர் செல்வம் பதினாறுமே பரங்குன்று வளர்கின்றதொரு கன்று வழங்கும் நமக்கு நின்று வளர் செல்வம் பதினாறுமே நின்று வளர் செல்வம் பதினாறுமே சொட்டதிரு நீரெடுத்து கொட்டகையில் வேலெடுத்து தோகைமையில் மீதம் அந்த சுந்தரம் அந்த கட்டடகு கொண்டதொரு கந்த வடிவேலவனை காட்டுவது ஆறெடுத்து மந்திரம் அந்த கட்டடகு கொண்டதொரு கந்த வடிவேலவனை காட்டுவது ஆறெடுத்து மந்திரம்